கேள்விக்குள்ள நேரத்தை கொடுக்கப்பட்ட நேரத்தை கேள்விக்கு சான்ஸ் கொடுங்க. முடிச்சுட்டு முபாகலான்னு சொன்னா நான் சொன்னேன், இப்ப அதுக்கு நீங்க என்னன்றத சொல்லணும். ஒன்று, நாங்கள் ஏற்கனவே அந்த ஒப்பந்த நேரம் சொன்னோம், தொடர்ந்து கதைக்கிற, அதாவது முபாகலாவுக்கு போறோம், முபாகலாவை காரணம் காட்டி கதைக்க மாட்டோம் சொல்லக்கூடாது. என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ நாங்கள் சொல்ற குற்றச்சாட்டுக்களை கதைக்கணும். அதாவது நாங்கள் ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்கிறோம், முபாகலான் ஒன்று செய்தது வந்து இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய டேட் நாங்கள் நியமித்து தாராளமாக செஞ்சு கொள்ளலாம். ஒரு விஷயத்தை நாங்கள் தெரியப்படுத்தினோம், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் முபாகலான் ஒன்று செஞ்சால் அதுக்கு போகிறோம் கதைக்க இயலாது, அந்த விஷயங்கள் அதாவது அது போகிற மார்க்க விஷயங்கள் கதைக்க இயலாதுன்ற ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இல்லை. அதாவது நாங்கள் யாரோட முபாகலா செய்கிறதா இருந்தாலும் கலைக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ, என்னென்ன குற்றச்சாட்டுகள், என்ன மக்களுக்கு தேவையான விஷயங்கள், அந்த தலைப்புகளில் கதைக்க ஓடும். அப்போ அதுக்கு முபாகலா வந்து நாங்கள் அதில் யாராக இருந்தாலும் உட்படுத்துறதா இருந்தால் அதுக்கு பின்னால் கதைக்காமல் இருக்கிறதுக்கு முபாகலா முடிஞ்சிட்டு தானே என்ற விஷயம் ஒருபோதும் முன்வைக்கப்பட மாட்டாது என்று யார் உத்தரவாதம் தராங்களோ அவங்கள்ட்ட நாங்கள் எனி டைம் முபாகலா செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லை, யார்டையாவது நிலைப்பாடு முபாகலா செஞ்சால் அதுக்கு பிறகு கதைக்கிறது இல்லை, அந்த மூத்தத்தோடு கதைக்கிறது இல்லைன்னு சொன்ன மாதிரி முபாகலா செஞ்சால் கதைக்கிறது இல்லைன்னு முடிவில் உள்ளவங்களோட நாங்கள் கதைக்க வேண்டிய டாபிக் நாங்கள் அன்றைக்கும் சொன்னது வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு டாபிக் வரும், அஞ்சு தலைப்புக்கள், அந்த தலைப்புக்களில் கதைச்சதுக்கு பிறகு தான் நம்ம முபாகலா செய்வோம். இதில் எந்த ஆப்ஷனோ உங்களுக்கு எது விருப்பமோ, அதாவது முபாகலா செஞ்சதுக்கு போகிறோம் நாங்கள் கதையை தொடரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, முபாகலா செஞ்சு கொள்வோம் தான் அதுக்குள்ள டேட்டை நிர்ணயித்து கொள்வோம். அப்படி இல்லை முபாகலா செஞ்சால் கதைக்க இயலாதுன்றது உங்களோட நிலைப்பாடாக இருந்தால் அது எங்களுக்கு மாற்றலாது, அது நீங்கள் சரிப்பில் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு முடிவு எடுத்தீங்க, நாங்கள் சரின்னு காண்டத்தை ஏற்றுக்கொள்ளணும் நிர்பந்திக்கல. அதே அந்த அடிப்படையில் முபாகலா செஞ்சால் அதுக்கு போகிறோம் கதைக்கிறது இல்லை, கதைக்க மாட்டோம், கதைக்கக்கூடாதுன்ற நிலைப்பாடு உங்களில் இருந்தால் அஞ்சு டாபிக்ல கழிச்சதுக்கு பிறகு தான் அந்த முபாகலா டேட் வைக்கப்படும். அப்படி இல்லை மார்க்கத்தில் உள்ளவாறு குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் இல்லை முபாகலா செஞ்சால் அதுக்கு பிறகு கதைக்க இயலாது, குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் எங்களுக்கு தெரிஞ்சவரில் இல்லை. அப்படி ஏதாவது ஆதாரங்கள் இருந்து காட்டி உண்மையாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்போ அந்த அடிப்படையில் இது ரெண்டுல எதுன்றவங்களோட நிலைப்பாட்டை சொன்னால் முபாகலா எப்போ வைக்கிறது, காய்ச்சி முடிஞ்சு வைக்கிறதா அதுக்கு முந்தி வைக்கிறதா அந்த முடிவுக்கு வரலாம். அதை தயவு செஞ்சு அதை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம். அவரே அப்ப விஷயம் என்னண்டா என்னண்டு இல்ல இந்த விஷயத்துக்கு ஒரு முபாகலா அந்த விஷயத்துக்கு ஒரு முபாகலான்றதும் இஸ்லாத்துல இல்ல. அப்படி ஒன்று பொதுவா சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் எதிரான அசத்தியவாதிகளை நபி அவங்க கூப்பிட்டாங்க. அதே மாதிரி உங்களையும் நாங்க கூப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். மக்களுக்கு நீங்க அதாவது வெளியில இஸ்லாத்தை பத்தி ஜமாத்து முஸ்லிமீனை பத்தி சொன்ன பிழையான தகவல்கள் பிழையான நிலைப்பாடு இது மக்களுக்கு மத்தியில தெளிவுபடுத்தப்படும். நீங்க 4-5 வருஷங்கள் எங்களோட இருந்து எங்களோடு இருந்த அந்த மக்களுக்கு வந்து ஒரு மிக பிழையான தகவல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்தை நீங்க தடை செஞ்சிருந்தீங்க ஒரு பிழையான இஸ்லாமிய நிலைப்பாட்டை சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தெளிவுபடுத்தி அந்த தலைப்புல பல பயான்கள் பண்ணி மக்களுக்கு இப்போ அந்த தெளிவு வந்துட்டு. அதே மாதிரி குறிப்பிட்ட சில தலைப்புகள் இருக்குது. அதாவது எங்களுக்கு இந்த அதாவது இந்த விஷயத்துக்கு தான் தைரியத்தின் குர்ஆன் ஹதீஸ்ல அதாவது முபாகலான்றது குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்று. இந்த விஷயத்தை காய்ச்சி முடிச்சிட்டோம் இதுக்கு முபாகலா திருப்பி இன்னும் ஒன்றை காய்ச்சோம் அதுக்கு முபாகலா இப்படி ஒன்று கிடையாது. ஒரு அசத்தியவாதிகளை அழைக்கிறது அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு அழைப்போம். அதே விஷயம் தான் நான் சொல்றேன். நடந்த விஷயத்துல ஒரு முபாகலான் இஸ்லாத்துல இல்ல. இஸ்லாத்துல இருக்கிற சத்தியவாதிகள் சபையில வந்து தெரியல இது உங்களுக்கு நல்ல செய்யுங்க அழகா இருக்கிறது சொன்னா அப்ப நான் காய்ச்சி கொண்டிருந்தேன் நீங்க காய்ச்சி முடிஞ்சு நான் காய்ச்சி கொண்டிருந்தேன். நான் தெளிவாக சுருக்கமாக சொல்றது வந்து நிறைய நீங்கள் பயன் பண்ணுறது விரும்பவும் இல்லை எனக்கும் பயன் பண்ணுறது விருப்பம் இல்லை இந்த விஷயத்தில். தெளிவாக சொல்றோம். சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான முபாகலா இருக்கிற ஒளிய கதைச்சி கொண்ட விஷயம் பொய்யா உண்மையா அனுப்பி இஸ்லாம் இல்லை. அது நீங்க எப்படி விளங்குவீங்கன்னு தெரியாது. நான் தெளிவாக நாங்கள் இதை சொல்றோம் வந்து நீங்க அதாவது நாங்கள் உடன்பட்ட சில முக்கியமான கருத்து முரண்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுகளில் அதாவது உங்களுக்கு முபாகலா இருக்கு தடை இல்லை என்று நாங்கள் இதை காரணமா காட்ட மாற்றோம் வாக்குறுதி தந்தா நாங்கள் டேட் வைப்போம். அப்படி வாக்குறுதி இல்லாட்டி பேச்சுவார்த்தையில முடிஞ்சு நாங்களே உங்களை கூப்பிடுவோம். நிசாபம் இதுல எது விருப்பத்தை நீங்க தேர்வு செய்யும். நீங்க எனக்கு ஓடர் போட வராதிங்க. எப்படி நீங்க எனக்கு கட்டுப்பட்டு இல்லையோ நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு இல்லை. நீங்க வேற ஜமா ஜமாத்துக்கு வெளியே போனோம் சரியா. நீங்க வந்து ரெண்டு ரவுண்டுக்கு மூட்டிக்குவாங்க. அதான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முடிச்சிருக்கீங்க. நாங்க அதை காய்க்காம நாங்க டைம் வச்சு காதுப்போம் அப்படின்ற நாங்க டைம் வச்சு காது நிப்பாட்டி வரீங்களா. நாங்க டைம் வச்சு எதையும் காதுப்போம் இல்லாட்டி அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறிபடுவது. நாங்க டைம் வச்சு என்ன காதுப்போம் இல்லாட்டி கேள்வி பதில் நடத்துவோம் உட்காந்து செய்யும். சரியா. இப்ப நான் தெளிவா சொல்றேன். நான் வந்து உங்களிடம் எங்களை விட சிறந்த சத்தியம் இருந்தால் அதனை கொண்டு வாருங்கள். இல்லை என்றால் அவர்கள் தெளிவாக மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில தெளிவாக அவங்க இருக்கிற சிறுக்க நிரூபிக்கத்தை நாங்கள் கூப்பிடுறோம். ஒவ்வொரு தலைப்பிலையும் தலைக்க வாரதா இல்லையாது கேளுங்க. இல்லாட்டி அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுகின்றவர்கள் என்று குர்ஆன் வசனத்தில் உள்ள என்றதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒப்பந்தத்தின்படி நேரம் வந்து ஒன்றோ கேள்வி பதில் நடத்துவோம். அப்படி இல்லாட்டி நேரம் லிமிட் பண்ணி கதைப்போம். அதுவும் இல்லாட்டி என்ன செய்யணும் முடிவத்தை நீங்க சொல்லுங்க. டேட்டா கதை இங்க இருக்கல இங்க ஒப்பந்தத்தில் இருக்கி வாசிங்க வாசிங்க ஒப்பந்தத்தில் வாசிங்க லட்சம் மணி ஒப்பந்தத்தில் உள்ள சேர்ந்த நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தது தானே. ஒரு ஒப்பந்தம் கலந்துட்டு அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் பொறுப்பு என்னண்டா முதலாவது டைம் கீப்பர் சரியா. அதையும் தாண்டி இப்போ வேற விஷயத்தையும் போகுது சரியா. அதால வந்து அப்போ அடுத்த விஷயம் அது கலந்து உங்களுக்கு முடிக்கிற விஷயம். நாங்கள் அன்றைக்கு கலந்துராட செஞ்ச மாதிரி என்ன விஷயம் மக்களுக்கு தெரிய வராது. கதை முடிஞ்சிரு நவீன முபாகலா செஞ்சதானே ஏற்கனவேயும் நடந்தது என்ன விஷயம் தெரிய வராது. பகிரங்கமா ஒவ்வொரு விஷயத்தை உடச்சி உடச்சி உடச்சு நாங்க கலப்போம். அப்ப மக்களுக்கு தெளிவு வரும். அதுதான் எங்க நோக்கம். Thank you.